வணக்கம். தமிழ்நாடு மாணவிளைஞர் கூட்டமைப்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம கூட்டமைப்பை பொறுத்தளவில் எல்லாருமே ஒரு முழுமையான நிறைவான வேளாண்மையை கற்றுக்கணும். செலவில்லாமல் எளிமையானதும் வேளாண்மையிலேயே மிக வலிமையான ஒரு முறையாகவும் அது இருக்கணும். வலிமைன்னு சொன்னால் செயல்படுத்துவதற்கு எளிமையாக இருக்கணும், மிக மிக எளிமையாக இருக்கணும். விளைச்சலை கொண்டு வருவதில் மிக அதிகமான அளவில், அப்போ தானே வேளாண்மை செய்கிற விவசாயிகள் வந்து வலிமையானவர்களாக வாழ முடியும். சுலபமாக இருக்கணும் விவசாயம், மிக அதிகமாக விளைச்சலை கொண்டு வரதாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இது நம்ம யோசிக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா, கனகராஜ் நண்பர் கனகராஜ் அனுப்பியிருக்கிற வீடியோவை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ட்ரெஞ்சுங்கிறது நிறைய பேர் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் கனகராஜ் எடுத்திருக்கிறார். மிக நீளமான அகழி, ஒரு 3 அடி அகலத்துக்கு இருக்கும் ஆழமாக, அதில் வந்து மட்டைகளை எல்லாம் போட்டு அதில் நீர் பாய்ச்சிறாங்க. அல்லது சில பேர் வந்து சும்மாவே கூட வச்சுருக்காங்க. இதனால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, எந்த ட்ரெஞ்சு வந்து இவங்க அதிகமாக மழைக்காலங்களில் நீர் உள்வாங்கன்னு வச்சாங்களோ, அதே ட்ரெஞ்சு கோடை வரும்போது மிக அதிகமாக அக்கம்பக்கத்தில் உள்ள மண்ணை காய வச்சிரும். இந்த இடம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். சாதாரணமாக இருக்கிற சமதளமாக இருக்கிற தரை வந்து ஈரமும் வெப்பமும் கலந்ததாக இருக்கும். நீங்கள் அதில் ஒரு குழி எடுத்திங்கன்னா, அந்த குழியை சுற்றி ஒரு 2 அடி அகலம், 2 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அல்லது இவங்க சொல்கிறது மாதிரி இந்த 3 அடி அகலத்துக்கு ஒரு 3 அடி ஆழத்துக்கு, 3 அடி அகலம், 3 அடி நீளம், 3 அடி ஆழத்துக்கு ஒரு குழி எடுத்திங்கன்னா, அந்த குழி ஓரமாக உள்ள மண்ணெல்லாம் சீக்கிரம் காஞ்சிரும் தானே. குழி எடுக்காத இடத்துல காயாது. குழி எடுத்த இடத்துல அந்த குழி அளவுக்கு உள்ளே காற்று வர்றதுனாலையும், அது உள்ளேருந்து புழுக்க வெளியேறதுனாலையும் சீக்கிரமாக அக்கம் பக்கத்தில் வந்து வளர்ந்துடும், கொஞ்சம் தூரம் வரைக்கும் வளர்ந்துடும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி எங்கே எந்த வந்து நீர் பாய்ச்சறதுக்காக ட்ரெஞ்ச் எடுக்கிறாங்களோ, அந்த நீர் பாய்ச்சற ட்ரெஞ்சே கோடையில் என்ன செய்யுது, அக்கம் பக்கத்தில் உள்ள தண்ணீரெல்லாம் வேகமாக உறிஞ்சி காய வைக்கவும் காரணம் ஆகிடுது. அதை இவங்க வந்து யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, கோடை காலங்களில் மட்டும்தான் அந்த குழியை எடுத்துருக்குறோம். அதுவும் இந்த மாதிரி பெரிய ட்ரெஞ்சே எடுக்கல, சின்ன சின்ன குழி தான் எடுத்துருக்குறோம். ரெண்டாவது, மழைக்காலங்களில் அந்த குழியை நம்ம மூடிடுறோம். குழியை மூடும்போது தோட்டம் முழுமைக்கு நீரை உள்வாங்கிறதுக்காக மூடியிருக்கிறோம். கோடை காலங்களில் மூச்சு விடுறதுக்காக மட்டும்தான், வேர்களுக்கு காற்றோட்டம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சமாக எடுத்துருக்குறோம். அதனால் இது என்ன ஆகும்னா, அந்த மண் வந்து ஈரத்தை விட்டுடாமல் நிறைய ஈரத்தை சேமித்து வச்சுக்கும். அதுபோலவே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஈரத்தை சேமித்து வச்சுக்கிறதோடு இல்லாமல் கோடை காலங்களில் வேர்களுக்கு காற்றோட்டத்தை கொண்டு வரும். பூமிக்கும் கீழே புழுக்கம் இல்லாமல் காற்றோட்டத்தை கொண்டு வரும். இந்த மாதிரி நீளமான ட்ரெஞ்ச் எடுத்து கோடைக்காலங்களையும் திறந்து வச்சுருந்து மழைக்காலங்களையும் திறந்து வச்சுருந்தா, அது வந்து தென்னைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அல்லது தென்னைக்கு போதுமான அளவு பலத்தை கொண்டு வந்து சேர்க்கவில்லை. சரியா? அதுதான் ரெண்டாவது. மிக அதிகமாக நீர் வச்சிருந்து நீர் பாய்ச்சறவங்களை பற்றி கேள்வியில்லை. ஏன்னா அவங்க கோடை காலத்திலும் ட்ரெஞ்சு நிறைய தண்ணி பாய்ச்சிப்பாங்க. அவங்கள பற்றி பரவாயில்ல. தண்ணீரே இல்லாத இடங்களில் இது நம்ம சொல்கிற வேளாண்மை முறை வந்து மிக உயர்வாக இருக்கும், அவங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். ரெண்டாவது, தண்ணியை பாய்ச்சிட்டு இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை அப்படிங்கிற இடத்த நோக்கி தான் நம்ம வந்து தண்ணியை கொண்டு போகிறோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய வேலை. ரெண்டாவது, நிலத்தடி நீரை நம்ம தேவையில்லாமல் விரயம் பண்ணுறோம். உங்களுக்கு வேண்டிய அளவு காய்களை தென்னமரம் கொடுத்துச்சுன்னா போதும், அதுக்காக தான் நம்ம தண்ணியை பாய்ச்சிறோம் இல்லைங்களா. அதனால் காய்களை கொண்டு வர்றது தான் நம்ம இலக்கம். மிக நல்ல விளைச்சலையும் ஆரோக்கியமான பயிர் சூழலையும் உருவாக்குறது தான் நம்மளுடைய இலக்காக இருக்கணுமே தவிர, நீர் பாய்ச்சறதும் உரங்கிற பேரில் மட்டைகளை போட்டு அழுக வைக்கிறதும், இது உரம் இருக்கு உரமா உரம் இல்லையாங்கிறது ஒரு தனிப்பட்ட கேள்வியாக வச்சுக்கிட்டாலும் கூட, இதனால் ஏற்படும் நன்மைகளை விட தீமைகளை விட இன்னும் மிகுத அதிகமாக தீமைகளற்ற நன்மைகளை கொண்டு வர்ற ஒரு வழி இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். எந்த விதத்திலும் தீங்கு இல்லாத நன்மைகளை மட்டுமே கொண்டு வருகின்ற வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு யோசித்து தான் நம்ம இந்த முறையை கையில் எடுத்துருக்கிறோம். இது தொடர்ந்து இந்த முறை நமக்கு லாபகரமானதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக 2-3 மாதிரி பண்ணைகளையும் ஏற்படுத்தியிருக்கோம். அதுலேருந்து நம்ம நிறைய படிப்பினையை கற்றுக்கலாம். தொடர்ந்து நம்ம பார்ப்போம். கனகராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. வணக்கம்.